பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மாறப்பாள், பத்து துங்கை மடி சுமப்பாள். பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மாறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் சத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். Woo!